தந்தாயே நீயே விழியே கண்ணீரே மூழ்காதே மூழ்காதே நீ ஓடம் போனே கவிதை என் காதலே வீசாதே வீசாதே நீ காலின் கீழே வாடாதே வாடாதே கண்ணு